என் அந்த புறத்தில் ஆயிரம் மின்னும் தாமரை நூறு மாதவி, உன் அன்பை சேர்க்கும் பாடகன் உலகம் சுற்றி வர ஏற்றம் காதலி. குழந்தை மொழியில் குறைகளை உரைத்தாய், குவிந்த இதழை எனக்குள்ளே புதைத்தாய். காதலின் காமமும் காட்சியும் கலந்து கற்பனை கதவுகள் மொத்தமும் திறந்தாய். வண்ணங்கள் ஆயிரம் வீசும் தாரகை, வரங்கள் கேட்கிறேன் எனக்கு விடுதலை. உனது உறவிலே இழந்த போர்ப்படை, எழுத்து காகிதம் பேரிகை. என் தேரென தேர்ப்பாக இருக்க உரைக்கிறேன், இசையில் துணை என நடக்க கலக்கிறேன். வரவு செலவு கொண்ட பந்தங்கள் வாசகத்தில் உறவு கலந்து எந்த நினைவை கேட்கிறேன். எதுவரை இந்த பாதை செல்லுமோ அதுவரை நான் கடந்து போகிறேன். என கருமை துணையாக எனக்கு இணையாக இசையில் இருக்க வேண்டும் நீ. எனதருமை காதலி, கடன் வாங்கிய இரவுகள் கனவுகள் கோடி. கலைஞனு கிளை முகவரி, நான் எழுந்து நடந்து பறக்க இறகை தேடி. கலையில் ஆயிரம் குழப்பம் நாடகம், குனிந்து வளைந்துதான் நடந்து போகணும். உலகம் சுற்றி எந்த உறக்கம் விட்டு மத மடியும் மறந்து மங்கை மனதில் நுழைகிறேன். கதை சொல்லும் கவி உரை நடையாது புதியது, கதி கலங்கிய மன மகுடங்கள் திரும்புது. போரை தேடும் வேந்தர்களின் மனநிலை, மோகம் கொண்டு பள்ளி அறைகளை நாடவில்லை. இன்பத்தை தேடி தேடி எந்த நெஞ்சம் பண்ணை தேடி செட்டுக்குள்ளே காலை விட்டு தண்ணியில் நினைத்தான். கலைஞன் ஒருவனை கட்டுக்குள்ளே வைத்து சில சட்டங்களை போட்டால் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். மேல் வாழ்க்கை நடந்தான், வானமே போர்க்குணம் பூண்டான். கலையோடியமான் காவல் இருந்தால் காதலனின் கால் தடம் கேட்டான்.